நில்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி சீமாட்டி, வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்னடி சீமாட்டி. நில்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி சீமாட்டி, வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்னடி சீமாட்டி. நில்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி சீமாட்டி, வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்னடி சீமாட்டி. சுருங்கி செடிய போல நாணம் என்னடி சீமாட்டி, கட்டான உடல் காயா இருந்து கனிந்ததென்னடி சீமாட்டி, சிட்டா பறக்கும் கால்கள் இரண்டில் தயக்கம் என்னடி சீமாட்டி. தொட்டால் சுருங்கி செடிய போல நாணம் என்னடி சீமாட்டி, கட்டான உடல் காயாயிருந்து கனிந்ததென்னடி சீமாட்டி, சிட்டாய் பறக்கும் கால்கள் இரண்டில் தயக்கம் என்னடி சீமாட்டி. இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி, இங்கு வந்தது என்னடி சீமாட்டி, சங்கதி சொல்லடி சீமாட்டி, தந்தியை மீட்டும் கைகளால தழுவி கொள்ளடி சீமாட்டி. அம்மா சீமாட்டி, நில்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி சீமாட்டி, வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்னடி சீமாட்டி. வண்டு பறக்கும் கூந்தலுக்குள் செண்டாக நான் மறக்குமா, முந்தானையில் தொட்டில் கட்டி இருக்க இடம் கிடைக்குமா, தங்கு கழுத்தில் பொங்கும் மங்களத்தாலி ஒன்று தரட்டுமா. வண்டு பறக்கும் கூந்தலுக்குள் செண்டாக நான் மறக்குமா, முந்தானையில் தொட்டில் கட்டி இருக்க இடம் கிடைக்குமா, தங்கு கழுத்தில் பொங்கும் மங்களத்தாலி ஒன்று தரட்டுமா. கண்ணடி பட்டது சீமாட்டி, கலக்கம் வந்தது சீமாட்டி, கண்ணடி பட்டது சீமாட்டி, கலக்கம் வந்தது சீமாட்டி, உன்னையல்லாது இன்னொரு கண்ணி உலகிலேதடி சீமாட்டி. அம்மாடி சீமாட்டி, நில்லடி நில்லடி சீமாட்டி, உன் நினைவில் என்னடி சீமாட்டி, வில்லடி போடும் கண்கள் இரண்டில் விழுந்ததென்னடி சீமாட்டி. லல்லல்லல்லல்லல்லா லல்லல்லல்லல்லல்லா லல்லல்லல்லல்லல்லா லல்லல்லல்லல்லா லல்லல்லல்லல்லா லல்லல்லல்லல்லா லல்லல்லல்லல்லா லல்லல்லல்லல்லா லல்லல்லல்லல்லா.